శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాకృతి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపన్నగనద్ధాయ వైకుంఠ వశవర్తినే శృతిసింధు సుధోత్పాద మందరాయ గరుత్మతే. గరుత్మానుడియ వైభవత్త సొల్లకూడియ గరుడ దండకం என்கிற சுவாமியினுடைய கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல இந்த இதுக்கு ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் மாதிரி தாத்திருக்க. இந்த மண்டல இந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். நம்ம பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினி ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு இந்த ஸ்ருதி சிந்து வேதமாகிற ஒரு கடல், அந்த கடல்லேருந்து இது ஒரு பார்க்கடல், அந்த பார்க்கடல்லேருந்து அமிர்தத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது, கடைவதற்கு காரணமாக இருக்கிற மந்திர பர்வத்தம். அந்த மாதிரி வேதமாகிற கடல்லேருந்து அமிர்தத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த கருத்மா என்பதாக சொல்லுகின்ற அந்த இடத்துல மந்திரமல்ல எப்படி வைகுண்டன்றது பெருமாள், பெருமாளுக்கு வசவர்த்தியாக இருந்துருக்கு, பெருமாளுடைய அதீனமாக இருந்துருக்கு. அந்த பெருமாள் தான் ஆமையாக இருந்து அந்த மந்திரமலைய அசையாதையும் மேலையும் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால வைகுண்ட வசம், வைகுண்டனுடைய வசமாக இருந்துருக்கு. பன்னகநத்தாய பாம்புகளாலே சூழப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த கயத்தால சுத்தி இருக்க மாதிரி இங்க பாம்பு அதை சுத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கருத்மத்தை நமக கருத்மானின் பொருட்டு நமக நமகான்றது சுவாவதிகோத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஞானானுகூல வியாபாரகான்னு அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு. தன்னை காட்டிலும் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி நம்மளிடத்துல இப்ப யாரோ ஒருத்தரை பாக்குறோம், அவ நம்ம காட்டிலும் உயர்ந்தவான்ற எண்ணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா அதனுடைய வெளிப்பாடாக செய்யக்கூடிய செயல் அது மானசிக்கமாக இருக்கலாம், வாச்சிக்கமாக இருக்கலாம், நமகான்ற வார்த்தையை சொல்லலாம், விழுந்து சேவிக்கலாம். இது எல்லாத்தையும் சொல்றது நம சப்தம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ரீதியில இந்த இடத்துல கருத்மானுக்கு சொல்லி சொல்ற உபமானம் ரூபகம் என்பதாக இரண்டு சொல்றது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்க சிமிலி மெட்டாஃபார்னு சொல்லி சொல்றோம். சிமிலி அப்படின்னாக்க சந்திர இவ முகம், சந்திரன் போல முகம், அந்த போலன்ற இவன்ற சப்தம் வந்ததுன்னாக்க அது உபமானமாக ஆகும். ரூபகம்னு சொல்லச்சே சந்திரமுகி அப்படின்னு சொல்றது, முகச்சந்திரகா இவனுடைய முகமாகிய சந்திரன் இது சொல்லச்சே இது ரூபகம். இப்ப இந்த இடத்துல நம பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே சுத்தி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மத்தைன்னு சொல்லச்சே திருப்பார்கடல்ல பால் கடையச்சே மந்திரமல மாதிரின்னு அந்த இவன்றது இல்ல. அது இந்த இடத்துல இந்த ரூபகமாக தான் சொல்லி சொல்லணும். இது அலங்காரத்துல வரச்சே இப்ப ஒரு வியக்தமா இன்னொன்னு பார்க்க போறோம். இந்த முதல் சரணத்துல கருடம் அகிலவேத நீடாதிரூடம் திருஷத்பீட நோக்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருதஸ்கந்தமீடே ஸ்வநீட கதி பிரீத ருத்ரஹாசுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட புரத்கண்டகவிரதவேதவியசாபேபமானிஹ்வாதிபாகல்பவிஷ்பாங்கமாணபட்டாபாட்டிகாரத்னரோஜிச்சடாராஜிதீராஜிதம் காந்திகல்லோலினீராஜிதம். தேசிகனுடைய சீதத்து ரொம்ப அற்புதம். இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பெருமாள் சக்தி கொடுக்கணும். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இங்க நாங்க பார்க்க போறோம். கருடம் அகில வேத நீடாதிரூடம் நீடம் அப்படின்னாக்க பட்சிகள்லாம் வாசம் பண்ற ஸ்தானம், கூடுன்னு நெஸ்ட்னு சொல்றாடு இல்லையோ, அதுதான் சொல்லி சொல்ற. அது நீடம்ன்றது சுவாசஸ்தானமாக இருக்கு. எல்லா வேதங்களுமே கருத்மானுக்கு வாசஸ்தானமாக இருந்திருக்கு. அதாவது வேதங்கள் தான் கருத்மானுக்கு வாசஸ்தானம் என்பதாக சொல்ற. கருடம் அகில வேத நீடாதிரூடம், இது கருடம், கருடம்ன்றது விசேஷம். அகில வேத நீடாதிரூடம் எல்லா வேதங்களாகிற ஒரு நீடம், அதாவது வாசஸ்தானம் நெஸ்ட் அந்த கூடு, அதுல அதிரூடமாக இருந்திருக்கிறவர், அதுல இருந்திருக்கிறவர்னு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த அம்சத்துல பல விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. கருடம் ஈடே, இந்த ஸ்லோகத்துல ஈடேன்றது கிரியாபதம். கருடனை நமஸ்கரிக்கிறேன், அந்த கருடன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர். அகிலவேத நீடாதிரூடம் அகிலஹா, அகிலஹான கிருஷ்ணஹா, மொத்தம் ஒரு வேதம் இல்லாத எல்லாமே. அதுவா அகில சப்தத்துக்கு கில பின்னஹான்னு ஒரு அர்த்தம். அகிலஹான்றதுக்கு கிளத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது இருக்க கில பின்னம், தத்துவம் அதத்துவம்னு சொல்லி சொல்றோம். தத்துவம்னாக்க உண்மைன்னு அர்த்தம், அதத்துவம்ன்றது உண்மையை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். அகிலம் கிளம்னாக்க என்னன்னா, அதாவது சில சில வேத பாகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, பல பாகங்கள் நமக்கு கிடைக்கல. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பாகம்லாம் எம்பரும் கருத்மானுக்கு வாசஸ்தானமாக இருக்கு, சரீரமா இருக்குன்னு சொல்றதா அப்படின்னா, இல்ல இல்ல, எல்லா வேதமும், அதாவது நான் கிழகா அகிலகா கிளபின்னகான்னு சொல்லி சொன்னமானாக்க மொத்த வேதமுமே, சமஸ்த வேதமுமே, கிருஷ்ண வேதமுமே எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருந்திருக்கு. இந்த கிளம் அகிலம்னு பிரிக்காத எல்லாமே. இதுல இந்த நஞ்சு சொல்றோம் இல்லையோ, நஞ்சுக்கு ஆறு அர்த்தம் சொல்லிருக்கு. நஞ்சுனாக்க எதிர்மறையாக சொல்றது, ஆன்னு சொல்லி சொல்றதோ நான்னு சொல்றதோ இதுக்கு சொல்லச்சு. இதுக்கு ஆறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தத் சாதிருஷ்யம், ததன்யத்துவம், தல்பத்வம், விரோதிதா, அப்ராசத்தியம், அபாவஷ்ட, நன்யர்த்தஹா, ஷட் பிரகீர்த்திதாஹ. நன்யர்த்தத்துக்கு நன்யக்கு ஆறு அர்த்தங்கள். ஆன்ற சப்தம் நன்ய எதிர்மறையை போதிக்கிற சப்தம் இது ஆன்றது. சாதிருஷ்யம் அது மாதிரின்ற ஒரு அர்த்தத்துல வருது. ததன்யத்வம் அதை காட்டிலும் வேறுபட்டது. அதாவது ந கிலஹா அகிலஹா கிள பின்னஹான்னு சொல்லச்சு அகிலம்னு அர்த்தம். அகிலஹா அப்படின்னாக்க மீதி இல்லாமல் முழுமைன்றது அர்த்தம். தது அல்பத்வம் அதுல கொஞ்சமா தான் இருக்கு. அதாவது இப்ப வெள்ளம் எப்படி திசிப்பா இருக்கான்னாக்க, திசிப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, வெள்ளம் திசிப்பா இல்லைன்னா திசிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வெள்ளத்துக்கு எவ்வளவு திசிப்பு இருக்கணுமோ அவ்வளவு திசிப்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த திசிப்புடைய அல்பம் இந்த திரைக்கண்ணுல திசிப்பே இல்லைன்னு நான் சொன்னாக்கா, திரைக்கண்ணு பண்ணிட்டு திசிப்பே இல்லைன்னு நான் சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இது நன்னியர்த்தம். இப்ப இந்த திரைக்கண்ணுக்கு எவ்வளவு திசிப்பு இருக்கணுமோ அவ்வளவு திசிப்பு இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையெல்லாம் ததல்பத்வம் விரோதிதா. உனக்கு திசிப்பு பிடிக்குமா அப்படின்னா, எனக்கு திசிப்பு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்க, தத் விரோதியாக இருக்கக்கூடிய ஒப்புபட்சணம் தான் எனக்கு பிடிக்கும்னு அர்த்தத்தை சொல்லி சொல்றது. விரோதிதா அப்ராசஸ்தியம் நன்னா இல்லைன்னு சொல்றோமே, அப்ராசஸ்தியம் அபாவஸ்ட இல்லாமை இக கடகா நாஸ்தி, இந்த இடத்துல படம் இல்ல, இப்படி சொல்ற விவகாரம். இப்படி ஆறு அர்த்தங்கள்ல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால அகிலஹான்னு சொல்லச்சு கிளம் இல்லாம கிள பின்னம்னு அர்த்தமும் பண்ணிண்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அர்த்தம். கருடம் அகில வேத நீடாதிரூடம், அகில வேத நீடாதிரூடம் எல்லா வேதங்களும் ஆகிற ஒரு நீட வாசஸ்தானம் அதுல எழுந்தருள் இருக்கிறவர் கருத்மான். இது ஒரு அர்த்தம். இதுல இந்த கருத்மான் இப்ப பூஜிக்கிற கருத்மான் இருக்கிற அவர் எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் பத்தி சொல்லணும். இதுக்கு முன்ன போன பாடத்துல வரைச்சு சுமதி பாமி ஒரு கேள்வி கேட்டார், வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, கருத்மானுக்கு சொல்லச்சே அதே விஷயத்தை தான் ஹைகிரீவ விஷயத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லச்சே அக்னௌ சமிர்தாச்சிதப்தந்தோ ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம். இப்ப கருடம் அகில வேத நீடாதிரூடம் எல்லா வேதங்களும் கருத்மானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அதாவது அதுதான் வாசஸ்தானமாக இருக்கிறதான, ஆத்மா எங்க இருக்கும் சரீரத்துக்கு தானே இருந்துட்டு இருக்கும், அது வாசஸ்தானமாக இருக்குன்னு சொல்ற. இங்க சொல்லச்சே ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம், மந்திரமயமான சரீரத்தை உடையவனாக ஐகிரீவ மூர்த்தி இருக்கேன்னு சொல்ற. அகண்டதாரைர்ஹவிஷாம் பிரதானைஹி ஆப்யாயனம் வ்யோமததாம் விதத்ஸே. இப்படி ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லச்சு ஹைகிரீவ மூர்த்தி தான் வேதங்களை மந்திரங்கள்லாம் ஹைகிரீவ மூர்த்திக்கு சரீரமாக திகழ்கின்றன என்று சொன்னார். இங்க சொல்லச்சே கருத்மான சொல்லி சொல்ற, கருத்மான் தான் எல்லாம் சந்தோமயமாக இருந்திருக்க வேத சரீரகனாக கருத்மான் இருக்கேன்னார். பெருமாளுக்கு கருத்மான் வாகனம், பெருமாள் அந்த வாகனத்துல அமர்ந்திருப்பவர். இப்ப ரெண்டு பேருக்கும் பெருமாளுக்கு சொல்ற குணங்கள்லாம் கருத்மானுக்கு சொல்ல முடியுமான்னு சம்மதி மாமி கேள்வி கேட்டான். இதுக்கு சமாதானம் யோசனை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஸ்பூர்த்திக்கல, நான் ஒன்னும் பெரிய வித்வான் இல்லை, அதெல்லாம் எல்லா விஷயமும்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்னும் ஸ்பூர்த்திக்கு வரல. அப்புறம் கீதா ஸ்லோகம் மாத்திரம் எனக்கு தோணிது. கீதா ஸ்லோகத்துல வரைச்சு பெருமாளுக்கு பொதுப்படையா சொல்ற வார்த்தை இது. கீதா பாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல சொல்றேன், 9வது அத்தியாயத்துல சொல்லச்சு, அஹம் கிரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹம் ஔஷதம் மந்த்ரோஹம் அஹமே வாஜ்யம் அஹமக்னிரஹம் ஹுதம். அஹம் கிரதுஹ, நான் தான் யாகமாக இருந்துருக்கேன். அஹம் யஜ்ஞஹ, இந்த பஞ்சமஹா யஜ்ஞங்கள் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா, தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடியவை, அவைகளாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகம் ஔஷதம், இந்த யாகத்துல சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகம் ஸ்வதா, பித்திருக்களுக்கெல்லாம் பிரீத்திகரமாக சொல்லக்கூடிய ஸ்வதா சப்த வாச்சியத்தினால சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகமேவ மந்த்ரஹா, நான் தான் மந்திரமாகவும் இருந்துருக்கேன். அகமேவ சாச்சியம், ஹோமம் பண்ற வஸ்து, ஆஜ்யம்ன்றது நெய், அதுவாகவும் நான் தான் இருக்கேன். இப்படி என்னத்துக்கு எல்லாமே நான் தான் இருந்துருக்கேன், எல்லா ஹவிஸாகவும் நான் தான் இருந்துருக்கேன், இந்த ஹவிஸ் எல்லாம் நிக்ஷேபம் பண்ற அக்னியாகவும் நான் தான் இருந்துருக்கேன். இப்படி எல்லாமாகவுமே நான் இருந்துருக்கச்சே, கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்லச்சே, ஹைகிரீவனுக்கு என்னென்ன சொல்றமோ அது மொத்தம் கருத்மானுக்கு சொல்ற மாதிரி இருக்க என்று கேள்வி. இங்கேயும் சொல்லச்சே, கண்ணன் பொதுப்படையா சொல்ற வார்த்தை தான் இது. அகம்னு சொல்றது பரமாத்மா தான் எல்லாமாகவும் இருக்கேன்னு அர்த்தம், ஹைகிரீவன் தனியா ஒன்னும் சொல்லல. அப்ப சுவாமி தேசிகன் ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம்னு சொல்லிருக்கிற, இப்ப ஹைகிரீவனுக்கு மாத்திரம் தனியா என்ன விசேஷம் இருக்குன்னு ஒரு யோசனை வருது. அதுக்கு சமாதானம் ஒரு இடத்துல பார்த்தேன், தத்ரே மமாச பகவான் சயசீருஷ ஏஷ சாட்சாத் சயஜ்ஞ புருஷஸ்தபனீய வர்ணஹா சந்தோமயோகில மயோகில தேவதாத்மா வாசோ பபூ புருஷதீஹி ஸ்வசதோஸ்ய நஸ்தா. இது புராணத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம் இது. தத்ரே மமாச பகவான் ஹயசீருஷ ஏவ, என்னுடைய யாகத்துல ஹைகிரீவனே தான் எல்லாமாக இருந்தா, சாட்சாத் யஜ்ஞ புருஷா, அவர் தான் யஜ்ஞ புருஷனாக இருந்திருக்கே, யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுவராக இருந்திருக்கு, அவர் தான் சந்தோமயனாக இருந்திருக்கு, எல்லா சந்தஸும் அவர் தான், அதே மாதிரி எல்லாமாகவே அந்த கொடுக்கக்கூடிய ஹோமமாகவோ ஹோமத்துல ஹோமியமான தர்மங்கள் அதாவது வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களாகவோ எல்லாமாகவே அவர் தான் இருந்துருக்கேன்னு ஒரு இடத்துல மகர்ஷியினுடைய வாக்கியம் இருக்கிறதுனால இங்க ஹைகிரீவன் விசேஷிச்சு மந்திரமயம் சரீரம் என்று சொல்றது யுக்தமாச்சுன்னு ஏற்படுறது. சரி, கீதை சொன்ன மாத்திரத்தினால கருத்மானுக்கும் அவருக்கும் சொல்றது எப்படி, ரெண்டு பேரையும் சொல்றது கருத்மானுக்கு சொன்னது எப்படி சமன்வயமாகும், இன்னும் ஒரு கேள்வி அப்படியேதான் நிக்கிறது. அதுல ஏதோ பழைய பேப்பர் ஏதோ ஏதோ பார்த்துட்டே இருந்தேன், ஒரு கேலண்டர் பேப்பர்ல அப்பா எதுக்கோ ஒரு வியாசம் எழுதியிருக்காரு போல இருக்கு. அந்த வியாசம் எதுல போட்டிருக்கு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வியாசத்துல கருத்மான பத்தி எழுதியிருக்கேன். அந்த கருத்மானுக்கு வரைச்சே கருத்மான்றவர், இப்ப இந்த கருட தண்டகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கருத்மான் பெருமாளுடைய வாகனமாக மாத்திரம் இருந்திருக்கவர்கள், இவர் பெருமாளுடைய அவதாரமே என்பதாக. அதுக்கு இந்த சங்கர்ஷண ரூபமாக கருத்மான் இருக்கேன்னு சொல்லச்சு, சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்மன் சகாதீசன்னு இந்த கருட தண்டகத்திலேயே பின்னாடி சொல்லப்படுறேன். விஷ்ணு சங்கர்ஷணாட்சிய విజ్ఞాన బలశాలినః మూర్తి జ్ఞాన బలాఖ్యాయ సర్వాధార స్వరూపిణి. இந்த சங்கர்ஷன் என்ற ஒரு மூர்த்திக்கு விசேஷத்தை சொல்லி சொல்றேன். கருத்மான் தான் சங்கர்ஷனாக இருந்திருக்கே, சங்கர்ஷனம் தான் கருத்மான், அவர் வேற இவர் வேற இல்ல. ஜனிஷ்யதி ஹிருஷிகேசா ஸ்வயமே வைஷ பக்ஷிராட். இது பெருமாளே ஹிருஷிகேசா ஏஷ பக்ஷிராட், இந்த கருத்மானாக அவதாரம் பண்ண போறே. கேசவ புண்டரீகாட்சம் சுரபுத்திரஸ்ய வேஷ்மணி ஸ்வயம் தர்மஸ்ய ரக்ஷார்த்தம் விபஜ்ய புஜகாசனஹ. தர்மரக்ஷணம் பண்ணுவதற்காக பெருமாளே சங்கர்ஷன் கருத்மானாக அவதாரம் பண்ண போறே. த்வம் ஹி சௌரே மகாபாஹோ சுபர்ணஹ ப்ரோச்யசே புரா அநாதி நித்தினே காமிதனே காலே கருடச்சாசி கேசவா. மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நேரேதான் ஒரு காலத்துல சுபர்ணஹா என்கிற பெயரோட இருந்திருக்கே. இப்ப அந்த சமயத்துல நீர் கருடன்னும் பெயர் பெற்றவராக இருந்திருக்கவர். ஆகையால பெருமாளே தான் கருடனாக அவதாரம் பண்ணிருக்கேன். இங்க சொல்ற கருடன்றவ பெருமாள் வேற, கருடன் வேற இல்ல. ஹைகிரீவ மூர்த்தியே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. இதையே கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன். அதாவது பெருமாள் ஒத்தரே தானே உக்கானன்றிருக்கிறாகவும் வாகனமாகவும் ரெண்டுமாகவும் இருந்திருக்க என்பது. இப்படி பல பிரகாரங்கள்ல இது மொத்தத்தையும் அந்த ஆர்டிகல்ல நிரூபணம் பண்ணிருக்க. ஆகையால கருத்மான்றவர் வேற இல்ல, கருத்மான் தான், அதாவது பெருமாளே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொல்ற. பிராயோ தேவஹா, இந்த தேவனாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானே தான். அவர் ஹரி கருட பித கல்பிதாரோக வாக ஸ்வாபாவியா. ஹரி கருடன் என்று ரெண்டா பிரிச்சுண்டு இது கல்பிதமாக இருந்திருக்கிறது. ஒன்று ஆரோகம், இன்னொன்னு வாக ஸ்வபாவகம். அந்த கருத்மான் மேல ஏறி உட்கார்ந்திருக்கவராக ஒருத்தர் இருக்கேன். இன்னொருத்தர் எப்படின்னாக்க அதுலேயே வாகனமாக இருந்திருக்கவர், வாகனமாகவும் இருக்கவரும் அவர் தான். இந்த வாகனத்தினால வகிக்கப்படுபவராக இருக்கிறவரும் அவர் தான் என்று வியக்தமா சொல்லியிருக்க. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. என்னன்னா ஹைகிரீவன் சொல்லச்சு இந்த மூர்த்தியாக இருக்கேன்னு சொல்றதுனால ஹைகிரீவ சொன்னதுனாலையும் ஒண்ணு தப்பு இல்லை, கருடன் சொல்றதுனாலையும் ஒரு தப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் சமமாக இந்த மந்திரமயம் சரீரம்னு சொல்றது, ஆத்தஸ்திவான் மந்திரமயம் சரீரம்னு சொல்றதோ, கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்லி கருத்மான சொல்றதும் ரெண்டுமே ரொம்ப உபபன்னமாகனது. இந்த வியாக்கியானத்தை பார்த்த பிற்பாடு, அந்த ஆர்டிகளை பார்த்த பிற்பாடு எனக்கு ரொம்ப தெளிவு ஏற்பட்டது. அதே மாதிரி சுதர்சன ஆழ்வாரை நாம சேவிக்கிறோமோ இல்லையா, சக்கரத ஆழ்வாரை சேவிக்கிறோமோ இல்லையா, எங்கெங்கெல்லாம் தனியா சன்னதி இருந்திருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாளே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் பண்ணிருக்குவர். பிராயோ தேவ சயித்தம் ஹரிகருட விதா கல்பிதா ரோகவாக ஸ்வாபாவியா ஸ்வாத்மபவ்யா பிரதிஷத்து சகுனிஹி பிரம்ம சப்ரம்மதாம் நக. கருட பஞ்சாசத்துல நாலாவது ஸ்லோகத்துல சொல்ற விஷயம், கருடம் அகில வேத நீடாதிரூடம். இப்படி அகில வேதங்களாக இருக்கக்கூடிய நீடம் அதுல அதிரூடனாக எழுந்துள்ள இருக்கிறவர் கருத்மான் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா த்விஷத்வேட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீதீகிருத ஸ்கந்தமீடே. த்விஷத்வேட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீதீகிருத ஸ்கந்தமீடே. பெருமாள் எப்படி இருக்குன்னா, த்விஷத்வேடனம் பெருமாளுடைய ஆசிரியச்சவாளுக்கு, பெருமாளை யாரானா ஆசிரியக்கிறாள்னாக்க அந்த ஆசிரியக்கிறவாளு ஆசிரியக்கிறவாளுக்கு எதிரியாக இருந்துருக்கிறவாருக்காள, அவளை பெருமாள் எப்பவுமே விட்டு வைக்க மாட்டேறான். இப்ப அந்த பகைவர்கள், அந்த பகைவர்களை அடக்குவதற்காக இருந்துருக்கிறவர்னு அர்த்தம். அதுல இந்த வியாக்கியானங்கள்ல வரைச்சே கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்றதுக்கு ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நேத்திரம் காயத்ரமு திரிவுஜித்து சிரோ நாமதேயம் விருவம்சி சந்தாம் தெங்கானி திஷ்யாத்யபிரஜனி சபைஹி நிகிரஹோ வாமதேவியம் எஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ பிருஹதிதர கரு தாதிருசாம்நாத புச்சஹ ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதி சத சிகரா பிஷ்டுதாத்மா கருத்மான்னு இந்த கருட பஞ்சாசத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். கண்ணனு கருத்மானுடைய நேத்திரம் கண்ணுதான் காயத்ரி. காயத்ரம் பூச்சை திருவர்தித்த சிரக திருவர்த்தே சிரோ காயத்ரின்னு வேதம் சொல்றது. திருவச்சந்தஸ்னு ஒரு சந்தஸ், அதுதான் சிரஸ். நாமதேயம் யஜூம்ஷி, அந்த பேரு தான் யஜுஸாக இருந்துருக்கு. சந்தாம் சங்கானி இந்த இப்படி அந்த வரிசையா சொல்லச்சே எதிர்வேதத்துல விஸ்தாரமா சொல்லிருக்கேன். அந்த மாதிரி கருத்மான் இந்த சந்தஸ் வேதத்துல சொல்லக்கூடிய சந்தஸ்துக்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரமாக கூடியவராக இருந்திருக்கு. இப்பேற்பட்ட கருத்மான கருடம் அகில வேத நீடாதிரூடம் என்பதாக சொல்ற, இதுவும் ரூபகம்தான். அகில வேதங்களையும் சரீரமாக கொண்டவர் கருத்மான் என்பது. இப்படிப்பட்ட இந்த கருத்மான் த்விஷத்வேட நோத்கண்டி தாங்குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம். கருத்மானுடைய தோல் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத அடுத்தது சொல்றேன். பெருமாள் தன்னுடைய எதிரிகளை உடனே பொசுக்கிடுவேன். இப்போ பெருமாளுக்கு யார் எதிரி இருக்கா? யாருமே எதிரி கிடையாது. சமூகம் சர்வபூதேஷன்னு எல்லாருக்கும் சமமாக இருந்துருக்கிறவர். இந்த விஷயத்த தனக்கு யாரும் எதிரி கிடையாதுன்ற விஷயத்த துரியோதனனுக்கு கண்ணன் தெரிவிக்கிறேன். கண்ணன் விதரருடைய கிரகத்துல போய் சாப்பிட்டு வரேன். அவரை பார்த்து துரியோதனன் கேட்கிறான், இதோ பீஷ்மர் இருக்கு, துரோணர் இருக்கு, நான் தான் இருக்கேன், சத்ரியனா நான் இருந்தேன் இருக்கேன். இப்படி எல்லாம் விட்டுட்டு ஒரு கீழ் ஜாதி சத்ரியனுக்கே விதரர் பிறந்தவராக இருந்தாலும் கூட சத்ரியனுக்கும் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்குமாக பிறந்தவரா போயிட்டு அப்படின்னால அவர் சூத்திரர்னு சொல்லி சொல்றோம். அவாத்ல போய் சாப்பிட்டு வரையன்னு கேட்கிறார். திடதமன்ன போக்தவியம் திடம் தன் நைவ போஜயத்து. எதிரிகளுடைய ஆகாரத்தை எதிரிகள் யாரா ஆகாரம் கொடுத்தாலும் அது சாப்பிடக்கூடாதான். அவ நல்ல எண்ணத்தோடு கூட ஆகாரம் கொடுத்திருந்தா கூட நம்மளுடைய ஒவ்வாமையினால அவளுக்கு பழி வர வேண்டாம். ஆகையில திருஷதன்மம் ந போஜயத்து, திருஷந்தம் நைவ போஜ, திருஷஜன்மம் ந போக்தவியம். திருஷத எதிரிகளாக இருக்கிற கொடுக்கிற சாதத்தை சாப்பிடக்கூடாது. திருஷந்தம் நைவ போஜயத், நம்ம எதிர்க்கிறவாளை சாப்பிட பண்ணி வைக்கக்கூடாது. நாம நல்ல எண்ணத்தோட சாதம் போட்டு கூட அவளுக்கு உடம்புக்கு ஒவ்வாது போயிட்டோம்னாக்க நாம விஷம் வச்சு கொண்டுட்டோன்ற மாதிரி சொல்லிடுவா. ஆகையில நம்மள யாரெல்லாம் வெறுக்கிறாளோ துவேஷியா இருக்காளோ அவளை சாப்பிட பண்ணக்கூடாதுன்னு துரியோசனம் கேட்கிறான். உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு, நீனா எனக்கு துவேஷியா இல்ல நான் உனக்கு துவேஷியா, ரெண்டு பேரும் இல்லையே என்ன? பாண்டவான் துஷசே ராஜன்னு நீ பாண்டவர்களை துவேஷியா பாவிக்கிற, ஆகையில நான் வந்து உனக்கு மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு பிராணனாக பாண்டவர்கள் இருக்கா, ஆகையில நீ எனக்கு துவேஷிதான்னு அர்த்தம் இருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரிதர்களுக்கு யார் துவேஷியோ தன்னை அண்டினவர்களிடத்துல அபச்சாரப்படுறவளாக யார் இருக்காளோ அவ எல்லாரும் தனக்கு துவேஷியாகவே பெருமான் நினைக்கிறேனான். த்விஷத்பீட நோக்கண்டி தாக்குண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்த மீடே வைகுண்ட பீடி கிருதஸ்கந்த மீடே. இந்த த்விஷத்பீடனத்தினாலேயே அவ மொத்த பேரையும் அடக்கணும்ன்றதுக்காக ஒரு எண்ணம் இருக்கு. அதுல கண்டித அகுண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்தமீடு பெருமாள் ஒருத்தர நினைச்சேர்னாக்கா அழிக்கணும்னு நினைச்சேர்னாக்கா யாராலையும் தடுக்க முடியாது. ரட்சா குதஸ்யாத் பை ஜாதரோஷே பயம் குதஸ்யாத் பை சாமுகம்பே. இப்ப காகாசுரனை நலியத்து காகாசுரன அவர் விஷயத்துல அந்த பிராணனை எடுக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு காகாசுரன் எத்தனை எத்தனையோ வீட்டுல எல்லாம் போய் திறந்து பார்த்தா ஒவ்வொரு இடமா கேட்டு கேட்டு பார்த்தா யாராலையும் ரட்சிக்க முடியல. அப்ப பெருமாள் ஒரு சங்கல்பிச்சுட்டாருனாக்கா அந்த சங்கல்பத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்றது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல பெருமாள் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு, அவர் வந்து தன்னிடத்துல ஆசிரியக்கிறவாளிடத்துல யார் விரோதியா இருக்காளோ அவ தன்னுடைய விரோதி. அப்படிப்பட்ட தன்னுடைய விரோதிகளை அழிப்பதற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாதவராக இருந்திருக்கவர் வைகுண்டர்னு பெருமாளுக்கு, வைகுண்ட புருஷோத்தமன் வைகுண்டர்னு பெருமாளுக்கு பேரு. வைகுண்டனுக்கு பீடமாக இருந்திருக்கிறது, அவர் அமர்கின்ற இடமாக இருப்பது கருத்மானுடைய தோல். அப்படிப்பட்ட தோளை உடைய கருத்மானை வணங்குகிறேன் ஈடு என்பது அர்த்தம். இன்னும் மேல நிறைய சொல்லப்போறேன். கருடம் அகில வேத நீடாதிரூடம் ரிஷத்பீட நோக்கண்டி தாக்குண்ட வைகுண்ட பீடீ கிருதஸ்கந்த மீடே. இதுவரைக்கும் இந்த கருட தண்டகத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் சொல்லிட்டேன். இந்த பாகத்துக்கு இந்த கருத்மானே தான் பெருமாளுடைய அவதாரம்ன்ற விஷயத்த பல பிரமாணங்களை கொண்டு அப்ப இந்த வியாசத்துல சாச்சிருக்க, அதையும் இன்னைக்கு ஒரு விஷயமா சொல்லிடுவோம். இதுல இந்த ஹரி கருடபிதா கல்பிதா ரோகமாகான்னு கருட பஞ்சாசகத்துல பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சொன்ன பிரமாணத்தை சொல்லிருக்கேன். அப்பா ஏதனா பேசினாருனாக்கா பேசச்சேயே பல வேத வாக்கியங்களை சொல்லிதான் சொல்லுவேன். அந்த வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபணம் பண்ற ஹரி பதங்க பட்டரி சுபர்ணஹா, இது தைத்திரிய ஆரண்யகத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. ஹரிஹி அந்த பெருமாள் தான் பதங்கஹா பட்டரி சுபர்ணஹான்னு சொல்லி சொல்ற. சுபர்ணஹான்ற சப்தம் இருக்க கருத்மான தான் சாட்சாத் பட்சரூபமான சுபர்ணஹான்றது சுபர்ணோசி கருத்மானு அந்த கருத்மான தான் சொல்ற. அப்ப ஹரிஹி சுபர்ணஹான் தான் பெருமாளே தான் சுபர்ணனாக கருத்மானாக அவதாரம் பண்ணே. இதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த கருடனுக்கு ஒரு வாகனம் பார்க்கணுமே, கருடனுக்கு யாரு வாகனம்னா வாயு வாகனமா. அப்போ பெருமாளுக்கும் வாயு வாகனஹான்னு ஒரு திருநாமம் பாருங்க. சஹசிரநாமத்துல வரச்சே சுபர்ணோ வாயு வாகனஹா, சுபர்ணஹான்னு கருத்மானுடைய திருநாமம், அந்த சுபர்ணஹான்றது பெருமாளுடைய திருநாமம். பெருமாள் வேற கருத்மான் வேற இல்ல, பெருமாளை தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது ஒன்னாச்சா. வாயுவாகனஹான்னு சொல்லச்சு சுபர்ணோ வாயுவாகனஹா, வாயுவாகனமாக கருத்மான் இருக்கேன்னா பெருமாளுக்கும் வாயுவாகனஹான்னு பெருமாளுக்கும் ஒரு திருநாமம். அப்ப இதுல இருந்து வந்து வச்சா ரெண்டு எத்தனை பிரமாணங்களும் சாச்சிருக்கேன்றதுக்காக சொல்றேன். ஏகோ விஷ்ணோர் த்விதீயஹா, இந்த இதே கருட பஞ்சாசத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லிருக்க, ஏகோ விஷ்ணோஹோ த்விதீயஹா, இந்த பெருமாளுக்கே தான் பெருமாள் அவரும் ஒத்தர் தான், ஆனா இன்னொரு ரூபமாக இருந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு அஞ்சு நிலையெல்லாம் இருந்துட்டு இருக்க மாதிரி த்விதீய ஸ்ரிசிதர விதிதம் பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட்குண்ய ஸ்மேர சப்த ஸ்வர கதி ரணிமா ஜெஷ்ட சம்பன்னவாத்மான்னு அவர் பெருமாளுடைய அவதாரம் தான் கருத்மான்றதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்லிட்டு, சததூஷணியிலிருந்து ஒரு பிரமாணம் சாச்சிருக்கு, 65வது வாதத்துல சுவாமி தேசிருக்க சாச்சிருக்கு, ஆதிபக்தானாம் அனந்தகருட விஸ்வக்சேனாதீனாம் இச்சாவதாராத், இச்சாவதாரம்னு இப்படி அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளாக அவளுக்கு எல்லாம் கூட தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் எடுக்கிறதுன்றது இருந்துருக்கு. இப்போ அதுல கருத்மான ஆதிபக்தர்னு சொல்லிருக்க, எம்பெருமானுக்கு முதல் ஆதி கவின்னு வால்மீகிய சொல்ற மாதிரி இவர் ஆதி பக்தராக இருந்துருக்கு. இன்னொரு இடத்துல தைத்திரிய பிராமணத்துல வரச்சே ஒரு தசிய காயத்ரி வரிசையா சொல்லிட்டு வரே, காயத்ரி சந்தஸ்து உஷ்ணி சந்தஸ்து திருஷ்டு சந்தஸ்து இவைகள்லாம் சரீரமாக இருந்துருக்கு. ஏனகும்ஹவை சந்தோரதமாஸ்தாய, இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற வேத ரதம் இருக்க அதுல ஏறிண்டு பெருமாள் ஏதன் மத்வானம் அனுசமச்சரதின்னு சொல்லிருக்க. இங்க இருக்கிற பிரஜாபதி சப்தம் பரமாத்மாவை தான் சொல்றது, அந்த பரமாத்மா தான் தானே கருத்மானாகவும் அவதாரம் பண்ணிண்டு தன்னுடைய வாகனமாகவும் தான் அதுல எழுந்துள்ள இருக்கவனாகவும் இருந்திருக்கேன்னெல்லாம் சொல்ற. அகையில இந்த ஹைகிரீவ மூர்த்தியே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணேர்னு சொல்றதுல ஒன்னும் தப்பில்ல. அவரும் மந்திரமயம் சரீரம்னு ஹைகிரீவ மூர்த்திக்கு ஏற்பட்டிருக்கு, கருத்மானுக்கு அவர் சந்தோமயன அகில வேத நீடாசிரூடகான்னு சொல்லி கருத்மான மங்களாசாசனம் பண்றேன். இப்படிப்பட்ட மங்களாசாசனத்தை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த தருணத்தினுடைய மீதி பாகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கருத்மான் ரூபத்துல இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.